வானம் என்ன வானம் தொட்டு விடலாம், வெல்லும் வரை வாழ்க்கை வென்று விடலாம். வில்லாக வானவில்லை கையில் ஏந்த வேண்டும், அம்பாக மின்னல்களை அள்ளி வர வேண்டும். நிலவுக்கு மேலே நின்று ஜெய போட வேண்டும், விண்வெளியின் மேலே புல்வெளி வைப்போம், புல்வெளியின் மேலே ஊத்து கிடப்போம். வானம் என்ன வானம் தொட்டு விடலாம், வெல்லும் வரை வாழ்க்கை வென்று விடலாம். பொங்குதே ஆனந்தமா, கையிலே இந்த கையிலே வெற்றி வந்ததே ஆரம்பமா. அடவாழ்வில் இன்றே திறப்பு விழா, இனி வாழ்க்கை எங்கும் வசந்தங்களா. கடலுக்கிங்கே கைகள் தட்ட கற்று தந்திடலா, பூவுக்கெல்லாம் இறக்கை கட்டி பறக்க சொல்லிடலாம். வானம் என்ன வானம் தொட்டு விடலாம், வெல்லும் வரை வாழ்க்கை வென்று விடலாம். கேட்டால் என்ன இல்லையே, நாம் சொந்தமாய் ஒரு வானத்தை செய்தால் என்ன. ஏ பூவே பூவே என்ன சிரிப்பு, உன் வாசம் எல்லாம் வீட்டு கணக்கு. சிகரம் என்ன சிகரம், எல்லாம் சின்ன புள்ளிகளே. காற்றுக்கில்லை காற்றுக்கில்லை முற்று புள்ளிகளே. வானம் என்ன வானம் தொட்டு விடலாம், வெல்லும் வரை வாழ்க்கை வென்று விடலாம். வில்லாக வானவில்லை கையில் ஏந்த வேண்டும், அம்பாக மின்னல்களை அள்ளி வர வேண்டும். நிலவுக்கு மேலே நின்று ஜெய போட வேண்டும், விண்வெளியின் மேலே புல்வெளி வைப்போம், புல்வெளியின் மேலே ஊத்து கிடப்போம்.